அவன் எங்க எல்லாம் மாத்தி வச்சா, நீ எங்க போன எங்க வச்சா, என எண்ணி எண்ணி எங்க வச்சா, நட்பால நம்ம நெஞ்ச தச்சா, நம் கண்ணில் நீர பொங்க வச்சா. தந்தார் ஜீன் பாதி வழியில் விட்டு சென்றார்.